பன்னீர் செழிக்க பனி பெய்யுமே, பசும் புல் படுத்த பாய் போடுமே. பன்னீர் செழிக்க பனி பெய்யுமே, பசும் புல் படுத்த பாய் போடுமே. மயக்கும் மாலை பொழுதே நீ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வாவா. இன்னலை தீர்த்தவா, பாலூட்டும் நிலவு தேனூட்டுமே, பாடும் தென்றல் தாலாட்டுமே. பாலூட்டும் நிலவு தேனூட்டுமே, பாடும் தென்றல் தாலாட்டுமே. தனியிட காதல் பசி தீர்க்குமே, காண்போம் தெரிவமே. தனியிட காதல் பசி தீர்க்குமே, காண்போம் தெரிவமே. வானிலும் ஏது வாழ்வது போலே வசந்தமே நாளும், வானிலும் ஏது வாழ்வது போலே வசந்தமே இனி என்னாடும். மயக்கும் மாலை பொழுதே போப்போ, இனிக்கும் இன்ப இரவே இன்னலை தேக்கவா. மயக்கும் மாலை பொழுதே போப்போ, இனிக்கும் இன்ப இரவே இன்னலை தேக்கவா.